அத்தியாயம் 1. கவலைப்படும் கிறிஸ்தியன். ஒரு நாள் நான் அயர்ந்து தூங்கும் பொழுது ஒரு கனவு கண்டேன். அது ஒரு விசித்திரமான கனவு. அந்த கனவை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை கண்டேன். அவன் கையில் ஒரு பெரிய புத்தகம் இருந்தது. அவன் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க துவங்கினான். அதை படிக்கும் போதே அவன் கண்கள் கலங்கின, உடல் நடுங்கியது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுதான். அவன் தன் வீட்டினுள் நுழைந்தான். அவன் நிலையை கண்ட அவன் மனைவியும் பிள்ளைகளும் அருகே வந்தார்கள். அவனால் தனது கவலையை மறக்க முடியவில்லை. அவர்களை அவன் அருகே அழைத்தான். என் அன்பான மனைவியே, என் அருமை பிள்ளைகளே, இதோ என் முதுகில் உள்ள இந்த சுமை என்னை அதிகமாக அழுத்துகிறது. அது மட்டுமல்லாமல், நாம் வசிக்கும் இந்த நகரம் வானத்திலிருந்து வரும் நெருப்பினால் அழிக்கப்படும் என்று இந்த புத்தகத்திலே படித்தேன். நாம் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டுமே, இல்லாவிட்டால் அழிந்து விடுவோம் என்று அவன் புலம்பினான். அவனுடைய மனநிலை சரியில்லை என்று நினைத்து பயந்தார்கள் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும். அப்போது இரவு நேரமாகிவிட்டமையால் அவனை படுத்து உறங்கி ஓய்வெடுக்கும்படி சொன்னார்கள். மறுநாள் காலையில் அவன் மனைவியும் பிள்ளைகளும் அவன் படுக்கை அருகே வந்து அவன் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்தார்கள். அவனோ, இன்னும் மோசமாகிவிட்டேனே என்று புலம்பினான். அவர்கள் வசிக்கும் நகரம் அழிய போகிறது என்று கூறி மீண்டும் அவர்களை எச்சரித்தான். அவர்களோ அவன் பேச்சுக்கு செவி கொடுக்கவில்லை. அவனை கேலி செய்யவும் கிண்டல் பண்ணவும் துவங்கினார்கள். சிறிது நேரம் பொறுமையுடன் இருந்த அவன் மேலும் அந்த நிந்தைகளை தாங்க முடியாமல் தன்னுடைய அறைக்கு சென்றான். தன் கவலையை நீக்குமாறு, தன் குடும்பத்தினர் உண்மையை நிலையை அறிந்து கொள்ள உதவுமாறும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அதன் பின்பு அவன் அடிக்கடி வயல்வெளிக்கு சென்று அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பான். சில வேளைகளில் ஜபம் செய்வான். என்றாலும் அவன் கவலை நீங்கிவிடவில்லை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த அழிவிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தான்.